செல்போன் மணி போல் சிரிப்பு வழிவட, மெல்போன் மலர் போல் மெல்லிய மகளா, டிஜிட்டலில் சிதுக்கிய குரலா, எலிசபெத் டெய்லர் மகளா, சாக்கி ருசன் தபலா, இவள் தானா சொன்னா சொன்னா இவள் அங்கம் தங்கம் தானா சொன்னா சொன்னா இவள் லேட்டஸ்ட் செல்லுலார் சிரிப்ப வழிவள, மெல்போன் மலர் போல் மெல்லிய மகளா, சுகத்தை தரமாட்டேன், உன் கூந்தல் பூக்கள் விடவே விடமாட்டேன், அதை வெயிலில் விடமாட்டேன். காற்றில் விடமாட்டேன், அதை கவர்வேன் தரமாட்டேன். செல்போன் மணி போல் சிரிப்ப வழிவடா, மெல்போன் மலர் போல் மெல்லிய மகளா, சிதுக்கிய குரலா, எலிசபெத் டெய்லர் மகளா, சாக்கி ருசன் தபலா, இவள் தானா சொன்னா சொன்னா இவள் அங்கம் தங்கம் தானா சொன்னா செல்லுலார் போனா